மனிதா, உயராய் எழுந்து போராடும் மனிதா. ஓ மனிதா மனிதா, தன்மான மனிதா, உயராய் எழுந்து போராடும் மனிதா. காற்றின் பிள்ளைகள் நீங்கள், இந்த காடே உங்கள் உரிமை. யாரும் இல்லை அடிமை, அடையாளம் இங்கே பொது உடைமை. மனிதா மனிதா, தன்மான மனிதா, உயராய் எழுந்து போராடும் மனிதா. பின்னாலே உடையட்டும் உடையட்டும் விலங்குகள், உடையட்டும் முடிவெடும் தமிழினமே. திசையட்டும் திசையட்டும் தெரிக்கட்டும் திறக்கட்டும் புறப்படும் புலியினமே. மனிதா மனிதா, தன்மான மனிதா, உயராய் எழுந்து போராடும் மனிதா. சொந்த மண்ணை மீட்போம் என்னோடு வாங்க, ஆயுதம் தேவையில்லை. சில ஆயிரம் பேர்கள் கை கொடுங்க, வாழ்வது ஒரு முறைதான். உயிர் போவதும் போவதும் ஒரு முறைதானே தலைமுறை வாழ்வதற்கு. சில தலைகளை பலியிட தயங்காதே, விதிகளும் பொடிபட வேதனை உடைபட விடுதலை கொடுத்து விடு. விடுவதில் விடுவது தாமதமானால் வானத்தை கிழித்து விடு. மனிதா மனிதா, தன்மான மனிதா.